வணக்கம் நண்பரே, நான் கோவ பேசுகிறேங்க. எங்கள் தோட்டம் வந்து கொல்லிமலைக்கு பக்கத்தில் புளியஞ்சோலைங்க இடத்துல இருக்குது. அதாவது முழுமையான தரமான சீரக சம்பா நெல் என்பது விளையும் ஒரு இடம் இந்த புளியஞ்சோலை. காரணம் தண்ணி வளம், ரெண்டாவது அந்த சீதோஷ நிலை. நீங்கள் இருக்க ஏரியாவில் எனக்கு எப்படின்னு தெரியாது. இந்த நெல்லோட அது தரமாக சீரக சம்பா அப்படிங்கிறது ரொம்ப சின்னமான நெல். அது மாதிரி வரணும்னா அந்த பூ விட்டு நெல் அந்த புடைய விட்டு வந்து விளையும் போது அந்த காலக்கட பனி இருக்கணும். அந்த பனி இருக்கணும், அது சீதோஷ நிலை ரொம்ப ஒரு குளிர்ச்சியாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே அந்த நெல் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தரமாக இருக்கும். நீங்கள் வேணால் உங்கள் ஊரில் விளையிற நெல்லையும் இந்த ஏரியாவில் விளையிற நெல்லையும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இன்றைக்கி சீரக சம்பா நெல்லுங்கிற பேரில் நிறைய எடுத்து விளைய வைக்கிறாங்க. ஆனால் சீரக சம்பாங்கிற தரத்தோடு விளையிற நெல், இந்த சீரக சம்பா உண்மையான அந்த சன்னமான நெல் வந்து இங்கே தான் கிடைக்கும். அந்த நெல் வந்து நீங்கள் 50 நாளாக வந்து நாற்று ஊறி இருக்கணும். அது நாற்று விட்டு 50 நாள் எடுத்து நடணும். முக்கியம் 50 நாளைக்கு முன்னாடி நடக்கூடாது, பின்னாடி நடக்கூடாது. ஒரு 55 நாள் அதிகபட்சம் அதுக்குள்ளே நட்டுணும். அது ரொம்ப இது கொஞ்சம் நல்லா வளரும். சம்பா நெல் எல்லாமே நன்றாக வளரும், இதுவும் நல்லா வளரும். இது வந்து மிக முக்கியமான நீ கடைபிடிக்க வேண்டிய விஷயம். அந்த சூழ்நிலை மாறும்பொழுது நெல் வந்து வந்து உங்களுக்கு தரமாக இருக்காது. தரமாக இல்லை, சூழ்நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி சூழ்நிலை அமைக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியும். உண்மையான சீரக சம்பா நெல்ங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். வந்து நீங்கள் பார்க்கும்பொழுது இங்கே வந்து மார்கழி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முடிஞ்சால் ஒரு தடவை வாங்க, எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். அதுக்காக தான் மற்ற நெல்லுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் இல்லை. சீரக சம்பா நெல்லுக்கு வந்து இது முக்கியமான வந்து கடைபிடிக்க ஒரு விஷயம். சூழ்நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தெரியாமல் நிறைய பேர் பயிர் பண்ணி பண்ணுறாங்க. நீங்கள் வேணால் இந்த நெல்லையும் சாப்பிட்டு பாருங்கள், அந்த நெல்லையும் சாப்பிட்டு பாருங்கள், வித்தியாசங்கள் தெரியும். இதுதாங்க, நன்றி.